takitatam, tom takitatam, tom takitatam, tom takitatam, tom takitatam, tom takitatam, tom takitatam, tom takitatam. மேலே அரிமுல்ல பூவாலே பந்தல் மேலே அரிமுல்ல பூவாலே பந்தல் மன்னலா வெள்ளி நீலாவின்தே மஞ்சள் அதிலேறாய் இவனுன்னொரு தோந்தல் மேலே அரிமுல்ல பூவாலே பந்தல் மேலே அரிமுல்ல பூவாலே பந்தல் முத்தாயத்தாமோ மேலே அரிமுல்லப்பு